கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, தெல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. கண்ணாடி பார்த்தபடி கதை படிப்போமா, பொன்னான கண்ணங்களில் படம் வரைவோமா, நடந்ததை நினைத்தபடி ரசித்திருப்போமா, நாளை இன்னும் அதிகம் என்று பிரிந்திருப்போமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையில்